ಶ್ರೀವಾಸರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾಪ್ತ ರಕ್ಷಣ ಗೆದ್ದ ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರುಕರುಣಾಪಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರಾರ್ಧೋ ವರದ ಪದಮುಖ ಲಕ್ಷ್ಮಣೇ ನೆತ್ತಭಾರಂ ಶ್ರೀ ವಾಗೀಶಾತುರ್ಯಂ ಷಡರಪ ಗದರಾಟ್ ವ್ಯಾನ್ನೂತನ ವೇದ ಚೂಡಾರ್ಘ್ಯಮೂರ್ತಿನ್ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಸಯಾಮಹಾನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾದ್ಯಾನ್ ಅಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯಪ್ರಬದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತಶ್ರೀರಂಗಭರ್ತರ್ಮಾಂ ಅವ್ಯಾತ್ ಅಭಯಮುದ್ರಿತ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕೀ ನಿರ್ವಾಹಕೋರಕಿತನೇಮ ಕಟಾಕ್ಷಲೀಲಾಂ ಶ್ರೀರಂಗಹರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಃ ಸದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮತೀಮಹೆ ವೃಣೀಮಹೆ ಚತುರ್ದ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಬತಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮತೀಮಹೆ ವೃಣೀಮಹೆ ಚತುರ್ದ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಪತಿ ಪ್ರಾಯ ಪ್ರವದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತಶ್ರೀರಂಗಭರ್ತರ್ಮಾಂ ಅವ್ಯಾತ್ ಅಭಯಮುದ್ಧಿತಃ ಅಂದೋನಂದಗ್ರಹಣ ಬಷಗೋ ಯಾದಿರಂಗೇಶ ಯದ್ವತ್ ಪಂಗುರ್ನೌಕಾ ಕುಹರನಿಹಿತೋ ನೀಯತೆನಾಭಿಕೇನ ಮುಂಕ್ತೆ ಭೋಗಾನ್ ಅವಿದಿತ ನೃಪಃ ಸೇವಕಸ್ಯಾದ್ಭಗಾತಿಃ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತೌ ಪ್ರಭವತಿ ತಥಾ ದೇಶಿಕೋ ಮೇ ದಯಾಳುಃ. ನ್ಯಾಸ ತರಗತಿಯ 21ನೇ ಶ್ಲೋಕಂ. ಇದಕ್ಕು முன்னாடி 20ನೇ ಶ್ಲೋಕத்துல என்ன சொன்னார், தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை ஆவிஷ்காரம் பண்ணின்றார். தீகர்ம பக்தி ரஹிதஹ ரஹிதஸ்ய கதாப்ய சக்த்யா சங்கேஷ பாப கலுஷ பிரணதிப்தயோக்தேஹே மன்னே பலம் பிரபல துஷ்கிருதசாலினோ மே தொன்மூல தேசிக கடாட்ச நிபாத மாத்யம். தொன்மூல கடாட்சம் நிபாத மாத்யம் ನಿಪದೇಶಿಕ ಕಟಾಕ್ಷಂ ನಿಪಾತ ಮಾಧ್ಯಂ ಇದು ಮನ್ಯೇನ. ಹಿಂಗ ದೇಶಿಕನ್ ತನ್ನ ಪತಿ ನೈಚ್ಯಾನುಸಂಧಾನಮಾ ಸಾಧಿಸಿದ. ಎಪ್ಪಡಿ ನೀಶನೇನ್ ನಿರಯನ್ನುಮಿಲೇನ್ ಎನ್ಕನ್ ಪಾಸಂ ವೈತ್ತ ಪರಂಜುಡರ್ ಸೋದೀನು ಆಳ್ವಾರ್ ಸೊನ್ನಾ ಪೋಲೆ ಆಳವಂದಾರ್ ಶುದ್ರಹ ಅಮರ್ಯಾದ ಅವಿದ್ಯಾ ಪ್ರಸವಭೂಹು ಚಲಮತಿ. ಇಪ್ಪಡೇನ ಆಳವಂದಾರ್ ಸೊನ್ನಾ ಪೋಲೆ ಭಟ್ಟರ್ ಶ್ರೀರಂಗರಾಜ ಸ್ತವತ್ತಲ ಸೊನ್ನಾ ಪೋಲೆ ತನ್ನ ಅತಿ ನೀಚನ ಸೊಲ್ಲಿಂಡ. ಅಪ್ಪಡಿಪಟ್ಟ ಎನಕ್ಕೆ ದೇವರೀರುಡೇದಾನ ಇಂದ ಅನುಗ್ರಹ ವಿಶೇಷಂ. ದೇವರೀರ್ ಎನಕ್ಕೆ ಇದು ಮೋಕ್ಷತ ಕೊಡುಕ ಒರುಪಟ್ಟು ಇರಕೂಡಿಯ ನೆಲೆ. ಹೆಂಗನ್ನ ಮುಕ್ತಾನುಭೂತಿ ಇಹ ದಾಸ್ಯತಿ ಮೇ ಮುಕುಂದಹ ಅಪ್ಪಡಿಯನ್ನು ಹಿಂಗೆಯೇ ಕುಡುಕ ಒರುಪಟ್ಟ ದಯಾಶತಕತ್ತಲ್. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಇದೆಲ್ಲ ಒಂದು ಪ್ರದರಾಜ ಪಂಚಾಶತ್ತಲ ವೈಕುಂಠ ಭಾಷೆಪಿ ನಮೇ ಬಿದ್ದ ನಮೇ ಭಿಲಾಷಃ ಅಪ್ಪಡಿ ಭರದರಾಜ ಪಂಚಾಶತ್ತಲ ಅರುಳಿ ಚೆಂಜ. ಇದೆಲ್ಲ ಪರ್ಯವಸಿಸದು ಪೆರಿಯ ಪೆರುಮಾಳ ಇಡತಲ್. ಇಂದ ಅನುಭೂತಿಯ ಪೆರುಮಾಳ್ ಇಂಗೆಯೇ ಕೊಡುತ್ತ. ಅವರು ಅಂಗ ಇಂಗ ದಾಸ್ಯತಿ ಇಂಗ ಕುಡುಕರಾನ್ನು ಸೊನ್ನಾರ್. ಅದೇ ಮರಿ ಎನಕ್ಕೆ ಇಂದ ಅನುಭವತ್ತ ತವರ ವೈಕುಂಠ ಅನುಭವಂ ಕೂಡ ರೆಂಡಾಂ ಪಕ್ಷಂ அப்படின்னார். வைகுண்ட பாசேபி நமே பிலாசஹார்னார். அப்படி சொன்னவருக்கு இந்த அனுபூதி கடச்ச படிய தான் எப்படி இந்த அனுபூதியை பெற்றோம், இதுக்கு தனக்கு என்ன அதிகாரம் இருக்கு. உத்தேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் அப்படின்னார் ஆழ்வார். இது மாதிரி தனக்கு அனுபூதிய முக்தானுபூதியை பெரிய பெருமாள் காட்டி கொடுத்தார். இங்கேயே காட்டி கொடுத்தார், தன்னுடையதான திருமேனியிலேயே காட்டி கொடுத்தார். இதனாலே ஹர்ஷ பிரயுக்தராய் தனக்கு கிடைச்ச இந்த லாபத்துக்கு தான் ஒரு கை முதல் இல்லாத தன்மைய ஆவிஷ்காரம் பண்ணார் 20வது ஸ்லோகத்துல. அப்பா ரங்காதீஷ ரங்கநாதா நான் எப்படிப்பட்டவனா இருக்க அப்படின்னா, தீ கர்ம பக்த ரஹிதா பக்தி ரஹிதா தீ ரஹிதா கர்ம ரஹிதா பக்திரஹித தி கர்ம பக்திரஹித தி அப்படின்னா புத்தின் அர்த்தம். எனக்கு ஞான யோகம் இல்லை, கர்ம அப்படிங்கறதே கர்ம யோகம் இல்லை. இதுல என்ன இருக்கு, இது விபர்யாசமாயிருக்கு. எப்படி சொல்லுவா, சாதாரணமா கீதாச்சாரியன் பக்தி யோகத்தை சொல்றச்சே படிகளா சொல்றது கர்மயோகம், அதுக்கு மேல ஞான யோகம், அப்புறம் பக்தி யோகம். ஆனா சுவாமி தேசிகன் தீ கர்ம பக்தி ரஹிதான் தீங்கிற முதல புத்தி யோகத்தை ஞான யோகத்தை முதல எடுத்திருக்காரு. இப்ப முதலே ஞான யோகம் கிடைச்சிடுமா? ஞானத்துக்கு விரோதியா இருக்கக்கூடியதான சம்சாரத்தை போக்கிக்க வேண்டாமா? அவித்யா மிருத்யு தீர்த்தா வித்யா அமிர்தம் அஷ்டுதே அப்படின்னு அவித்யன்னு சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மங்கள் தானே அந்த கர்மயோகம் தானே முதல் படியா சொல்லியிருக்கு. இது மாதிரி எல்லாம் இங்க விசாரம் இருக்கு. இங்க தீன்னு சொன்னது ஞான யோகத்தையும் சொல்லும், அதே மாதிரி இதுக்கெல்லாம் தேவையான அடிப்படையான ஞானம். ஏன்னா கர்மயோகத்துக்குமே ஞானாபேட்சை இருக்கும் இல்லையோ. கர்மயோகம் பண்ணணும்னா கூட இந்த கர்மமானது கர்மமானது பகவத் ஆராதன ரூபமா இருக்கு, சாத்விக தியாக பூர்வகமா பண்ணணுங்கிற ஒரு அடிப்படையான ஞானம், அந்த ஞானம் முதல்ல தேவை. இந்த அடிப்படையான ஞானம் இது எல்லாம் கர்மா, எல்லா ஆராதனமும் கர்மாக்களாலே சர்வ கர்ம சமாராஜ்யத்துவம் எம்பெருமானுக்கு தான் உண்டுங்கிறது தெரியணும். எம்பெருமானுக்கு உண்டுன்னு தெரியறது மாத்திரம் இல்ல, எல்லா கர்மாக்களும் அவனுடைய ஆராதன ரூபம், அதுதான் அவனுக்கு அது ஆராதன ரூபமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா கர்மாக்களுடைய பலன் அவனுடைய பிரீத்தி தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படையில எம்பெருமான் ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நாம் எம்பெருமானுக்கு நித்யதாசர்கள் சேஷபூதர்கள்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ளதான சம்பந்தமானது சரீராத்ம பாவ சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அவனை விட்டு நமக்கு பிரியறதுக்கு இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இவ்வளவும் இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்னாடி தேவையா இருக்கு. அப்ப கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாமான்யமான ஞானமா தேவை. லோகத்துல லோக விஷயமான ஞானம், இந்த லோகம் நம்மளால பார்க்கப்படக்கூடியதான லோகம், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய நாம், நம்மளுடையதான் நம்மளோடது நம்ம அபிமானிச்சிருக்கக்கூடியதான வஸ்துக்கள், இதெல்லாம் அவனதீனம். நம்மளை காட்டுல ஒருத்தர் மேலானவன் ஒருத்தர் இருக்கான், நம்மளை நியமிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான், நமக்கு ஆத்மாவான ஒருத்தர் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். அஸ்தி பிரம்மேதி சேத்வேதா சந்தமே நந்ததோ விதுரிதி அப்படிங்கறது உபநிஷத்து. பிரம்மம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதுக்குதான் ஆத்மாவா அவன் இருக்கான், நாம் சரீரமா இருந்திருக்கோம் அப்படிங்கிற சரீராத்ம பாவ சம்பந்தத்தோட தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஞானம் இல்ல, இது அடிப்படையான ஞானம். இந்த அடிப்படையான ஞானம் வந்ததுன்னா இந்த ஞானத்தினுடைய பலனாக விவசாயமாக நான் கர்மாவை பண்றச்சே சாத்விக தியாக பூர்வகமா இந்த கர்மா எனக்கு என்ன பத்தி என்ன இதனுடைய பிரதான பலி சீமன் நாராயணன் அப்படின்னு பண்றான். சீமானான சர்வசுவாமியான சர்வ நியந்தாவான சர்வசேஷியான சர்வசரீரியான சீமானான நாராயணன் இந்த கர்மாவுக்கு பிரதான பலி, நான் அதுக்கு பிரதான பலி அண்ணன், இது என்னுடையது அண்ணன், என்னை காப்பாத்துற பொறுப்பு அவனுடையது, அதுக்காக அவனுடைய பிரீத்தி விசேஷத்துக்காக அவனுடைய ஆக்யா ரூபமா இருக்கக்கூடியதான ஸ்ருதி ஸ்மிருதி மமை பாக்யா எஸ்தா முல்லங்க வர்த்ததேன்னு இந்த பிரமாணத்தை அனுசரிச்சு ஸ்ருதியும் ஸ்மிருதியும் அவனுடைய ஆக்யகளா இருக்கிறதுனால அதை அனுபாலனம் பண்றதுக்காக நான் இந்த கர்மாக்களை பண்றேன்னு பண்ணா அதுக்கு கர்மயோகம்னு பேர். பலாபிசந்திரஹிதமா பகவத் பிரீதியே உத்தேசமாக கொண்டு பண்ணக்கூடியதான கர்மாக்களுக்கு கர்மயோகம்னு பேரு. அந்த கர்மயோகத்துக்கு தான் அவித்யேன்னு பேரு. அவித்யா மிருத்யும் தீர்த்துவா சம்சாரத்தை போக்கினா ஞான யோகம் கிடைக்கும். ஞான யோகம் ஞான யோகம்ங்கிறது இந்த ஆத்மாவினுடையதான ஞானானந்த ஸ்வரூபமயமான ஆத்மா விஷயகமான ஞானம் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஞானத்தை என்னது எப்படிப்பட்ட ஆத்மான்னு கிடைக்கும்னா இந்த ஆத்மா பகவானுக்கு நித்தியசேஷ பூதன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப நித்தியசேஷ பூதனா இதோபி அதிசயித்தமான ஒரு கல்யாண குணகணத்துவம் அவனுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சிருந்தா அந்த ஆத்ம வஸ்து அனுபவிக்கிறத விட்டுட்டு இந்த ஆத்மாவுக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவை அனுபவிக்கணும்னு தோணி பக்தி யோகத்துக்கு போறோம். அதனாலதான் முதல்ல ஞானம், சாமான்யமான ஞானம், அதுக்கு மேல கர்மயோகம், அதுக்கு மேல பக்தி யோகம், அதுக்கு மேல ஞான யோகம், அதுக்கு மேல பக்தி யோகம் அப்படின்னு படிகளை வச்சான். இங்க தீங்க சப்தத்தை முதல்ல தேசிகன் எடுத்திருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்னா சாமான்யமா இந்த முதல் ஞானம் அடிப்படையா இந்த தேவை ஞானம் தானே, கர்மயோகத்துக்கும் ஞானாபேட்சை இருக்கிறதுனால முதல்ல இதை எடுத்தார். ஏன்னா வாக்கியம் எப்படி இருக்குன்னா அத்வைதத்துல ஞானான் மோக்ஷான்னு ஒரு பட்சம், அதுதான் சீபாஷ்யத்துல ஜிக்யாசாதிகரணத்துல பாஷ்யக்காரர் கேட்டுக்கிறார் ஞானான் மோக்ஷா. சரி, அந்த ஞானம் எந்த ரூபமான ஞானம்னு விசாரம் பண்றார். பக்தி ரூபா பண்ண ஞானமா இல்ல கேவல வாக்கியஜன்ய ஞானமானு கேட்டு லகுபூர்வ பட்சத்துல லகு சித்தாந்தத்துல சொல்ற கேவல அவிதேகமான ஞானம் தான் மோட்ச சாதனம்னு அவ சொல்றான். என்ன இந்த ஞானம் ஒன்னையும் விதிக்காது, நீயும் பிரம்மமும் ஒண்ணு அப்படிங்கிற ஞானம் தான் மோட்ச சாதனம், அவிதேய ஞானம் மோட்ச சாதனம்னு சொல்லக்கூடியதான பட்சத்தை கண்டிச்சு ஞானம் வேணும், ஞானான் மோட்சகாங்கிற பட்சத்தை நாங்களும் எடுத்துக்கிறோம், அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா, உபாசனாத்மக ஞானமா இருக்கணும், அதனால விதேய ஞானம் தான் மோட்சத்துக்கு ஹேது அப்படிங்கிறத அங்க சீபாஷ்டத்துல சாதிக்கும். அதனால அது மாதிரி அதனாலதான் முதல் ஸ்லோகத்திலேயே அங்க என்ன சொன்னார், அகில பூவன ஜென்ம ஸ்திர பங்காதிலே வினது விவித பூதம் பிராத ரட்சை தீட்சே சுதிசிதேஸ்வரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரத்மின் சேமுஷி. சேமுஷினா ஞானம், பக்தி ரூபா சேமுஷி, பக்தி ரூபமான ஞானம், பக்தி ரூபாபண்ணமான ஞானம் எனக்கு அம்பருமான் விஷயத்துல உண்டாக கடவுது, சீமானான நாராயணன் விஷயத்துல உண்டாக கடவுதுன்னு பாஷ்யக்காரர் முதல் மங்கள ஸ்லோகத்திலே பக்தி ரூபாபண்ண ஞானத்தை பிரார்த்திச்சார். அதனால ஞானான் மோட்சா அப்படின்னு இருக்கிற பிறகுனால அந்த ஞானம்ங்கிறது சாமானிய ஞானம், ஆத்ம விஷேகமான ஞானம், ஞான யோக ரூபமான ஞானம் அப்படிங்கிற ரெண்டு வேஷம் இருக்கிறபடினால எல்லாத்துக்கும் கீழே சாமானிய ஞானம் தேவையா இருக்கிறதுனால முதல்ல தீங்கிற சப்தத்தை எடுத்தோம். தீ கர்ம பக்தி ரஹிதஸ்ய அப்படின்னு ரஹிதஸ்ய, எனக்கு சாமான்யமா என்ன ஞானம்னு கூட தெரியல, சாமான்யசா எம்பெருமான இருக்கான் அவன் எனக்கு நியந்தா, அவன் எனக்கு சரீரி, அவனுக்கு அவனுடைய பிரீதி தான் எனக்கு உத்தேசியம் அப்படிங்கிற ஞானமும் இல்ல, அதுவே இல்லையே கர்மயோகம் எப்படி ஏற்பட போறது, அதுவே இல்லையே எனக்கு பக்தி யோகம் எப்படி ஏற்பட போகுது, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா கூட ரஹிதஸ்ய கதாப்பிய அசக்தியா ரங்கேஷ பாவ கலுத்தி கலுஷா, கதாப்பி அசக்தியா ஒரு போது சக்தி இல்லை, எப்பயாவது யாரோ சொல்லி வச்சாங்கிறதுனால கலுஷ புத்தியா எனக்கு அதுல பயம் சொன்னேன். துவயத்தை சொன்னா கூட எங்க அத்துல எங்க வாத்தியார் சொன்னார், எங்க ஆச்சாரியன் இது சொல்லு துவயத்தை சொல்லி பெருமாள சேவின்னு சொன்னார், அவ்வளவு மாத்திரம்தான் எனக்கு அதுல விஷயம், அதுல ஞானம் அதை கேட்டுன்னு சேவிச்சு இவ்வளவுதான் நான் முன்ன காரியம். கதாப்பிய சக்தியா ரங்கேஷ பாவ கலுஷ பிரணதி துவயோக்தே, பாவ கலுஷத்தோட பாவ காலுஷ்யம் புத்தியில தெளிந்த ஞானம் இல்ல, நீயே எனக்கு உபாய பூதன், நீயே எனக்கு சேஷ பூதன், உன்னை பத்திரத்துக்கு உன்னை தவிர வேற யாரும் கதி இல்ல, அமிர்தஸ்த ஏக சேதுகு அப்படிங்கிறதான ஞானம் இல்லாம பாவ கலுஷை எல்லாம் துவயோக்தேக சொன்னதனமோ துவயம் பலம் கிடைச்சு பலன் கிடைச்சுட மண்ணே, இதுக்கு எங்கே எனக்கு பலம், இது எப்படி என்னால சொல்ல முடிஞ்சது, இப்படி பாவ காலுஷ்யம் இருந்தா கூட துவயத்தை சொல்றதுக்கு சக்தி எங்கேன்னு இருந்ததுன்னு மண்ணே நினைக்கிறேன், பலம் எந்த பலத்தை எதை அண்ட கொண்டு எந்த பலத்தை அவலம்பனம் பண்ணு நான் துவயம் சொன்னேன்னார், எனக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம், தேவரையருக்கும் என்னை கொண்டு போய் உன்னிடத்துல சேர்க்கக்கூடிய ஆச்சாரியால் அவ்வளவு பரம ஹிதேசிகளா இருக்கா, மண்ணே பலம் நான் எப்படிப்பட்டவனா இருக்கான், பிரபல துஷ்கிருதாலினோமே, துஷ்காரணம் துஷ்காரியங்கள் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரன், கெட்டத பண்றது ரொம்ப கெட்டிக்காரனான நான், அதுல பிராபல்யம் எனக்கு லோகத்துல பிரசித்தம் நான் தான், அப்படிப்பட்ட எனக்கு கூட தேவரியருடையதான அனுகிரக விசேஷத்தை அடிப்படையாக கொண்ட தேவரியருடைய கட்டாட்சத்தை அடிப்படையாக கொண்ட தேசிக கட்டாட்சம் நிபாதம், ஆச்சாரியனுடையதான கட்டாட்சம் என் மேல விழுந்தத, இதுதான் என்ன துவயத்தை சொல்ல வச்சது, நான் துவயத்தை சொன்னேனோ இல்லையோ அந்த சொன்னதோடைய பலன் எனக்கு இங்கேயே தேவரீர் அனுபவிக்கும்படியாக பண்ணி வச்சுது, அதனால எனக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் தேவரீருடைய கட்டாட்சம் அடியாக வந்ததான ஆச்சாரிய கட்டாட்சமே எனக்கு துவயோக்தி துவயத்தை அனுசந்தானம் பண்ணுவதற்கு காரணமா, துவயார்த்த அனுசந்தானம் பண்ணல கேவல துவயத்தை அனுசந்தானம் பண்றதுக்கு அது காரணமா அமைஞ்சது, அதுவே எனக்கு மோட்சப்பிரதமா போச்சுன்னு சொன்னார் 20வது ஸ்லோகத்துல. இப்ப பிரஸ்துதமா 21வது ஸ்லோகம், போன ஸ்லோகத்துல தொன்மூல தேசிக கட்டாட்சம் அப்படின்னு சொன்ன, தொன்மூல அப்படி தேசிக்கன்னா உன்னை உன்னு உன்னுக்கு அடி உன்னோட உன்னால் அடிப்படையாக ஏற்படுத்தப்பட்ட தேசிக கட்டாட்சம், தொன்மூல கட்டாட்சம் அதாவது தொற்கட்டாட்சம், தொற்கட்டாட்ச மூலக தேசிக கட்டாட்சம், தொன்மூல தேசிக கட்டாட்சம் அப்படின்னு மூணா பிரிச்சுக்கணும். தொற்கடாட்சம் அப்படின்னா ஜாயமானச புருஷம் எப்பஷே மதுசூதனா ச சாத்திக சதவிஜய சபை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு சொல்லி சொல்லியோ. இப்படிப்பட்டதான மாத்ரு கர்ப்பத்தில இருந்து கருவிலே திருவிழாதின்னு ஆழ்வார் திருமாலையில சொன்னாரு. அது மாதிரி கருவிலே திருவுடையார ஆம்படியாக பண்ணி வச்சதே உன்னுடைய தேவரையருடைய பிரதம கடாட்சம் இருக்கே உபகார சங்கிரகத்துல சுவாமி இந்த பிரதம கடாட்சத்தினுடைய விசேஷங்கள்ல அடுத்து அனுகிரகிக்கிறார். இந்த தேவரையருடைய பிரதம கடாட்சம் அதனால்தான் மூல கடாட்சம் தொன்மூல கடாட்சம்னு சொன்னார். அது எப்ப ஏற்பட்டதுன்னா என்னைக்கு நான் மாத்ரு யோனில இருந்து வெளியில வந்தேனோ அன்னைக்கு. சரி, தொன்மூல தேசிகம் உன்னுடைய கடாட்சம் என்ன பண்ணிட்டுனார், அதனுடைய அதன் மூலமாக உம்முடைய கடாட்சத்தை பற்றாசாக கொண்டு அதை பத்தாக கொண்டு தேசிக கடாட்சம் ஆச்சாரியனுடையதான கடாட்சத்துக்கு நான் இலக்கானேன். தேவரையருடைய கடாட்சம் எங்க கொண்டு போய் என்ன விட்டுது, ஆச்சாரிய கடாட்சத்துக்கு ஆச்சாரியனுடையதான திருஷ்டி பூதனாம்படியாக ஆச்சாரிய திருஷ்டியா நான் பூதனாம்படியாக பண்ணி வச்சு. ஏக ஏவ குரோ திருஷ்டியா துவாபியாம் வாபி எது லபேத எது தத் திசிரேனாபி சது அஷ்டாபிஹி சஹசிரேனாபி ந கஷ்டித் அப்படின்னு சுபாஷித நிவி ஸ்லோகம். ஒரே ஒரு ஆச்சாரியனுடைய கடாட்சத்துக்கு சமமா பிரம்மருத்ர இந்திராதிகளுடைய கடாட்சங்கள் ஈடாகாது அப்படின்னு சொன்னாரு. அந்த கடாட்சம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னார். இதுக்கு ரெண்டாவது அர்த்தம் தொன்மூல தேசிகர். இப்ப இந்த சப்தத்துக்கு தொன்மூல தேசிகங்கிற சப்தத்தை இன்னொரு விதமா சொல்லுவோம். தொன்மூல தேசிகம்னா ஒன்னை மூலமாக உடைய எங்களுடைய ஆச்சாரிய பரம்பரை லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாச யாமுன மத்தியமாம்னு சொல்றோமே அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம்னு பெருமாள் ஆத்தியம் குரும் வந்தே கமத்தியாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரபக்தா சந்தசாம்பக்தா பிஞ்சராத்திர சுயம் சப்ததியில காமிச்சாரு. இப்படி தேவரீரை மூலமாக உடைய தேசிக கடாட்சம். இந்த சத்சம்பிரதாயத்திற்கு பிரதம பிரவர்த்தகன் சர்வேஸ்வரனான ஷியப்பதி இவன் தானே ஆதல் சேதன முகாந்தரங்களாலே ஆதல் பயர்வர மதுநலம் அருளில அருள பிரவர்த்திப்பிக்கிறார்கள் அப்படின்னு சம்பிரதாய பரிசுத்தியில சுவாமி தேசியர் இந்த சத்சம்பிரதாயத்துக்கு இந்த அத்தியாத்ம சம்பிரதாயத்துக்கு பிரதம பிரவர்த்தகன் சர்வேஸ்வரனான ஷியப்பதினு எடுத்திருக்க. அதனால தொன்மூல தேசிகன்னா ஒன்னை மூலமாக உடைய தேசிகனுடைய கடாட்சம் ஆச்சாரிய கடாட்சம். அப்போ உங்களுடைய கடாட்சம் உன்னாலே வந்த தேசி உன்னுடைய கடாட்சத்தினுடைய பிரயோஜனமாக பலமாக வந்த ஆச்சாரிய கடாட்சம் உன்னை மூலமாக உடைய ஆச்சாரியர்களுடைய கடாட்சம். இப்படி இன்னும் மூணு விதமா இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். தொன்மூல தேசிக கடாட்ச நிபாதம் ஆத்தியம் ஆத்தியம் நிபாதம். இது எனக்கு முதல்ல விழுது என் மேல. இது எப்படி வந்ததுன்னா பங்கோரு பதி எதி கங்கா நிபதத்தின்னு ஒரு நொண்டி மேல கங்கை ஜலம் தெளிச்சா போல அந்த மனுவியாச பிராசேதங்கிற வேதாந்த இதுல திரவிடோபுருஷ சார ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஒரு நொண்டியோட தலையில ஒரு கங்கை ஜலங்கள் தெளிச்சுது. அது மாதிரி என்னுடைய தலையில இந்த கடாட்சங்கள்லாம் பட்டது. உம்முடைய கடாட்சம் உம்முடைய கடாட்சம் அடியா ஆச்சாரிய கடாட்சம் உன்னை மூலமாக உடைய ஆச்சாரிய கடாட்சம். ஏன்னா ஆச்சாரிய கடாட்சம் தேசிக கடாட்சம்னா எல்லாரையும் தேசிகன்னு சொல்லிடலாமான்னா அப்படி சொல்லிடக்கூடாது. அந்த பரம்பரை அத்தியாத்ம சம்பிரதாய பரம்பரை இப்படி வசந்த பரம்பரையா பெருமாளை தொடங்கி பெருமாளை தொடங்கி அவிச்சின்னமா இருக்கக்கூடியதான ஒரு பரம்பரையா இருக்குன்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொன்மூல தேசிக கடாட்ச நிபாதமாத்தியம்னு சொன்னார். சரி, இப்படி சொன்னவர் இந்த தேசிக கடாட்சத்தினுடையதான வைபவம் இது நமக்கு என்னத்தை சாதிச்சு கொடுக்காது, ஆச்சாரியனுடைய கடாட்சம் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்றது அப்படின்னு சொல்லணும். இந்த ஆச்சாரிய கடாட்சத்தினுடையதான ஒரு ஆவசியகத்தை நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்லணும். அதுக்காக இந்த ஆச்சாரிய கடாட்சம் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்களை எம்பெருமானுடைய கடாட்சம் பண்ணக்கூடிய உபகாரங்களை உபகார சங்கிரகத்துல சாதிச்சார். ஆச்சாரிய கடாட்சம் நமக்கு பண்ணக்கூடியதான உபகாரத்தை ரகசியத்திரை சாஸ்திரம் சாதிச்சு. இந்த ஆச்சாரிய கடாட்சம் வந்ததான உபகாரம் மூணு திருஷ்டாந்தத்தினால சாதிச்சார் சுவாமி. அந்த திருஷ்டாந்தான் 21வது ஸ்லோகத்துல காமிச்சார். அந்தோனந்த கிரகண வசகா தியாதி ரங்கேஷயத்வத் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம். பங்குர் நௌகா குஹர நிகிதோ நியதே நாவிகேன இது ரெண்டாவது திருஷ்டாந்தம். புங்கே போகான் அபிதித நிருபா சேவக சர்பகாதிஹி இது மூணாவது கடாட்சி மூணாவது திருஷ்டாந்தம். இப்படி மூணு திருஷ்டாந்தங்களாலே எனக்கு ஆச்சாரிய சம்பந்தமானது எவ்வளவு உபகாரகமா இருக்கு எவ்வளவு அனிவாரியமா இருக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கு எவ்வளவு ஆவசியமா இருக்குங்கிறதெல்லாம் நிர்ணயம் பண்ணார். இதுல முதல் திருஷ்டாந்தம் அந்தோனந்த கிரகண வசகா தியாதி. ஒரு அந்தன் அனந்தனுடைய தான கையை பிடிச்சுக்கிறான். அந்தன்னா குருடன். குருடன் இந்த பக்கத்திலிருந்து வீசி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகணும், தாண்டி போகணும். அவனுடைய எத்தனத்தினால போக முடியாது. அப்ப ஆச்சாரியன் இவன் ஒரு கண் தெரிஞ்சவன் ஒருத்தன் இவனை கையை பிடிச்சி அழைச்சுன்னு போய் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்தை தாண்டி விடுறான். அது மாதிரி இவனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது இவனுக்கு ஞானம் இல்லேன்னு அர்த்தம். ஞானம் இல்லாத தன்மையா குருடனா முகத்திரண்டு கண்ணுடையான்னு வள்ளுவர் கூட சொன்னார். முகத்துல வந்து ஞானம் இல்லைன்னா முகத்துல இருக்கக்கூடிய கண்ணுக்கு வெறும் புண்ணும் தான் பேர். ஞானேன ஹீனகா பசுபிசமானஹா அப்படின்னு பிரமாணங்கள்லாம் சொல்றது. அப்ப இந்த இந்த கண்ணு இல்ல, எனக்கு ஞானம்ங்கிற கண்ணு இல்ல, ஞானம்ங்கிற கண்ணு இல்லைங்கிறச்ச என்ன கை கரக்கிரகண தீட்சிதர்கள் யாரு அப்படின்னு என் கையை பிடிச்சிருந்து ஒரு சதாச்சாரியன் என்னை அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போய் போய் சேர வேண்டிய இடத்துக்கு, அந்த சேர வேண்டிய இடம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. அவன் கை பிடிச்சிட்டேன்னா எனக்கு எந்த பரமும் இல்லை, எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஆச்சாரியனுடைய ஆச்சாரிய ஆச்சரியனம் இருக்கு. இது நமக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன? முதல் பிரயோஜனம் என்ன? நாம் உபாயத்தினுடையதான காட்டின்யமோ, உபாயத்தினுடையதான ஒரு ஒரு குருத்வமோ இதெல்லாம் நினைச்சு நாம் பயப்பட வேண்டியது இல்லை. அவன் கையை பிடிச்சிட்டோம்னா நாம நிர்பரமா நிர்பயனா இருக்கலாம். அவனுடைய நம்மளை அழைச்சிட்டு போய் விட வேண்டிய பாடு அவனோடு, அதனால அவன் அழைச்சிட்டு போய் விடுறான். அப்ப நமக்கு உபாயனா ஆபத் பாந்தவனா நமக்கு எப்படி எப்படி இருக்காரு? வழி வழித்துணை பெருமாள் ஒரு பெருமாள் இருக்கார். காலமேகத்தகந்தி மற்றொன்றிலங்கதியே அப்படின்னு ஆபத் சகனா இருக்கக்கூடியவன் இந்த லோகத்துல நமக்கு ஆச்சாரியன். நமக்கு இந்த சத்பத்தத்துல கொண்டு போய் நம்மளை சேர்த்து விடுறது ஆச்சாரிய கிருத்தியமா இருக்கிறதுனால அத முதல்ல சொன்னார். அந்தோ நந்த கிரகண வசகாது யாதி ரங்கே சயத்வது. அப்ப ஒரு ஆச்சாரிய நம்மள கைய பிடிச்சிட்டு போய் இப்படி போகணும்னு வழி காமிச்சு கொடுத்தார். கண்டாபத்தமான வழியை காமிச்சு கொடுத்தார். சரி, போகணும், இந்த வழி போகணும்னு தெரிஞ்சாச்சு. போய் அங்க என்ன பண்ணணும்? நமக்கோ இந்த உபாயத்தை சரியா அனுஷ்டானம் பண்ண தெரியாது. ஆச்சாரிய நிலத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டோம், நமக்கு சரணாகதி பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுட்டு போயிட்டு இது ஆச்சாரியன் நமக்கு அந்தனா இருந்தோம், புருடனா இருந்தோம்னா ஆச்சாரியன் கையை பிடிச்சி அழிச்சுட்டு போய் இதுதான்ப்பா வழி, இப்படி போகணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். அப்ப நமக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமே அது செய்யணுமே, அதை செய்யணும்னு பாக்கறச்ச நமக்கு கால் இல்லை, நொண்டி ஆயிட்டு. ஒரு காரியத்தை செய்யணும்னா கர்மேந்திரியம் வேணும். முதல்ல ஞானேந்திரியம் இல்லாதபடியே சொன்ன, ஞானேந்திரியம் எதுக்கு அவசியம்? ஞானம் உண்டாகிறதுக்கு ஞானேந்திரியம் அவசியம். அதனால முதல்ல ஞானேந்திரிய விஷயமான கண்ணுக்கு ஞானத்தை, கண்ணு அந்தோனந்த கிரகண விஷயத்தை, கண்ணுங்கிற ஞானேந்திரிய விஷயத்தை சொன்னார். சரி, ஞானம் வந்துடுத்துனா கர்மா அனுஷ்டானம் பண்ணணுமே. அதான் முதல் ஸ்லோகத்திலே ஜீ கர்ம பக்தி ரகிதான் முதல்ல ஞானம் சொன்னார், அப்புறம் கர்மாவை சொன்னாரோ இல்லையோ அதே ரீதியா இங்க திருஷ்டாந்தம் காமிச்சார். அப்ப மூணு திருஷ்டாந்தங்க, தீ கர்ம பக்தினாரோ இல்லையோ, இங்கேயும் தீ கர்ம பக்தியில தீங்கிறதுக்கு அந்தோனந்த கிரகண வசகாத்துங்கிற திருஷ்டாந்தம், கர்மாங்கிறதுக்கு பங்குர் நவுக்காங்கிற திருஷ்டாந்தம், பக்திங்கிறதுக்கு பும்கே போக்காங்கிற திருஷ்டாந்தம். இப்படி மூணு திருஷ்டாந்தம் அங்க முதல் ஸ்லோகத்துல காமிச்ச மூணு திருஷ்டாந்தத்தை இங்க பின்னாடி ஸ்லோகத்துல மூணு திருஷ்டாந்தத்தினால அண்மையம் பண்ணிக்கணும். அப்ப முதல்ல ஞானேந்திர விஷயத்த சொன்னார். ஞானம் நானும் ஏற்பட்டு போயிடுத்து, அதுக்கு மேல கர்மா பண்ணணும்னா நானும் நுண்டியா இருந்தேன்னா கர்மாவை எப்படி பண்றது? பகவானோட ஆத்மசமர்ப்பணம் பண்ணணும்னா நான் கர்மா பண்ணணும்னு தெரியும், அது எப்படி பண்ணணும்னு தெரியாது எனக்கு. அப்படியா கவலைப்படாத, உன்னுடைய பலத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியன் ஒரு நொண்டிக்கு எப்படி ஒரு இன்னொரு கால் இருக்கக்கூடியவன் எப்படி உபயோகப்படுத்துவானோ உபயோகப்படுவானோ அது மாதிரி பண்ணக்கூடியதான ஒரு உபகாரத்தை சொன்னார். அதுக்கு திருஷ்டாந்தம் ஒரு பெரிய ஆறு இருக்கு, இது ஆறை கடந்து போகணும். இந்த நொண்டி தன்னுடைய பிரயத்தனத்தினால சர்வ நிச்சயமா கடக்க முடியாது, நீச்சலும் அடிக்க முடியாது. அப்படி இருக்கச்ச ஒரு நல்ல நாவிகம், நாவிகம்னா படகோட்டின்னு அர்த்தம், இவனை உக்காத்தி வச்சு இவனை தூக்கி அந்த படகுல உக்காத்தி வைக்கிறான். உக்காத்தி வச்சது மாத்திரம் இல்ல, இவன் மேல துளி கூட ஜலம் படாதபடி அவரை கொண்டு போய் அக்கறையில போய் சௌக்கியமா இறக்கி விட்டுறான். அது மாதிரிதான் ஆச்சாரியன் நம்மள உபாயத்தை பண்ண வச்சு அதனுடைய கிளேசங்கள் அதுல இருக்கக்கூடியதான இதெல்லாம் நமக்கு தெரியாதபடி நமக்கு நன்னா உபாயத்தை சுகரமா நமக்கு பண்ண வச்சு அந்த அக்கறையான வைகுண்டத்தை அடைவிக்கிறான் அப்படிங்கறத ரெண்டாவது திருஷ்டாந்தத்துல காமிச்சார். பங்குர் நௌகா பங்குர் நௌகா குகர நிஹிதா நியதே நாவிகேன. இது கர்மானுஷ்டானம் பண்ணி, கர்மா தி கர்மா சொன்னவர்கள் இந்த கர்மாவை எப்படி நாம் பண்ண வேண்டிய கர்மானா கர்மயோகமானு கேட்டா கர்மயோகம் இல்ல, நாம் பண்ண வேண்டிய கர்மா சரணாங்கதிங்கிற கர்மம், அதை பண்ணி வைக்கிறார் ஆச்சாரியர். அந்த சரணாங்கதி விஷயமான ஞானத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார் முதல்ல தி, அதை பண்ணி வைக்கிறார் கர்மா. அப்ப அந்த கர்மாவை பண்ணியாச்சுன்னா நமக்கு பலன் அனுபவிக்கணும் இல்லையோ, அந்த பலன் அனுபவிக்கிறபடிதான் கேள்வி சொன்னார். இப்ப பலன் அனுபவிக்க போறேன்னா சர்வேஸ்வரனை அனுபவிக்க போறேன், அந்த அனுபவம் நமக்கு எதனால கிடைச்சது, நாம பண்ண நமக்கு ஞானத்தினால, நமக்கு சம்பாதிச்ச ஞானத்தினாலயோ, நாம சம்பாதிச்சதான அந்த கர்மாவினாலேயோ, நம்ம பண்ண உபாயத்தினால கிடைச்சதான்னு கேட்டுட்டா, இந்த உபாயத்தை பண்ணி வச்ச ஆச்சாரியனுடைய கிருபையினாலே நமக்கு கிடைச்சது. அந்த கிருபை எம்பெருமான இடத்துல நம் விஷயத்துல கிருபை பண்ணும்படியாக பண்ணி அந்த எம்பெருமானோட கிருபை பலத்துக்கு சாதகமா வந்துச்சு. அதனால அந்த நமக்கோ நாமுடைய நம்மளுடைய பிரயத்தனத்தினால் அதை அடைய முடியாது. அந்த போகத்தை அடைய முடியுமா அப்படின்னா அந்த போகத்தை நம்மளால அடைய முடியாது. பிரேமபூர்வக அனுசந்தானம் பக்தி செவிதீயத்தை, அங்க பக்தி சப்தத்துக்கு அன்போடு இருக்கிறது, என்னைக்கு நிரவதிக சந்தோஷத்தோடு இருக்கிறது தானே, அத விஷயத்தை சொல்லணும். அதுக்காக அழகான திருஷ்டாந்தம் சொன்னார், பும்தே போகான் அபிஜிதன் இருப்பகா, ராஜா இன்னார்னே தெரியாது. ஒரு ராஜாவுக்கு ஒரு பரிச்சாரகர், தளிய பண்ணி போடுறவன், திருவம்பலியில இருக்கக்கூடிய பரிச்சாரகர், அவனுக்கு ராஜாவை கருப்பா தவப்பான்னு தெரியாது. அவனுக்கு ஒரு குழந்தை, அவனுடைய குழந்தைக்கு ராஜாவை தெரியாது. அவனுக்கு அந்த குழந்தை இருக்க தனோ நெய்யில பண்ண பக்ஷணம் சாப்பிடுறான். இந்த பரிச்சாரகனுடைய வருமானத்துல நிச்சயம் நெய்யில பண்ணி இந்த குழந்தைக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா அந்த குழந்தை தனோ நெய்யில வருத்த முந்திரி உருப்பு சாப்பிடும். இது எப்படி சுவாமி இது நடக்கும், இந்த குழந்தைக்கு இது யார் கொடுத்தா அப்படின்னா ராஜாட்டேன்னு வந்ததுன்னு கூட தெரியாது, அப்பா கொண்டு வந்தேன்னு தான் சொல்லுவது. அப்பா கொடுத்தேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லு, ராஜா கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அந்த குழந்தைக்கு ராஜாவை பத்தி தெரியாது. அது மாதிரிதான் நாம் எல்லாம் சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம சாப்பிடுறதோ அனுபவிக்கிறதோ எம்பெருமானுடைய போகம். அந்த முனிவாகனருக்கு என்ன போகம் ஏற்பட்டதோ அந்த போகத்தை நாம் அனுபவிக்கிறோம். எப்படி அனுபவிக்கிறோம், இவன் யாருன்னு தெரியாமே அனுபவிச்சிடும். சர்வேஸ்வரன் இவன் அப்படிங்கிற விஷதமான ஞானம் இல்லை நமக்கு. இருந்தா கூட அந்த அனுபவத்துல லெவலேஷன் குறையாம இதை தெரிஞ்சுட்டு அனுபவம், அவனிடத்துல கைங்கரியம் பண்றவனுக்கு எந்த அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவம் லெவலேஷன் அந்த ஞானம் இல்லாத நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு போனோம் நம் பெருமாளை பார்த்தா ஊஞ்சல ரொம்ப ஆச்சரியமா எழுதியிருக்க, இந்த பெருமாளை கைங்கரியம் பண்றோம் சேவிக்கிறோம், இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இது பாழ்வாரோட ஆச்சாரியம், இந்த பெருமாளை சுரட்சிதமா நமக்கு பண்ணி கொடுத்ததுனால தானே, இவா காட்டி கொடுத்ததுனால தானே நமக்கு தெரியுது. நம்மளுடைய எத்தனத்தினால பெரிய பெருமாளையும் நம் பெருமாளையும் நம்ம தெரிஞ்சுட்டா போறோமோ. அதனால உங்கே போகான் இப்ப ஆச்சரியமா அப்படின்னுப்பதான் சேவிச்சு வந்து புண்ணியாக நேரம் பண்றோம். அதனால இந்த விஷயத்த சொல்றோம், புங்கே போகான் அபிதன் ரூபா சேவகசிய அர்பகாரோ, சேவகனுடையதான அர்பகாதி, சேவகனுடையதான குழந்தைகள் ராஜா எப்படிப்பட்டவன்னே தெரியாம இந்த ராஜபோகத்தை அனுபவிக்கிறாளே, இதுதான் பக்தி யோகத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தம். ஏன்னா பக்தி யோகனுக்கு இங்க இகாஷ்ணுதே அப்படின்னா இங்கேயே அந்த அனுபவம் கிடைக்கும். ஏன்னா அங்க நாளைக்கு எப்படி அனுபவிக்கிறோமோ, எப்படி அனுபவிக்க போறோமோ, அதோட அனுச்சிந்தனம் இங்க பண்ணணும்னு விதிச்சிருக்கு. பக்தி யோகத்தின் இஷ்டனுக்கு விதிச்சிருக்கு. என்ன அனுபவம் கிடைக்கும், நமக்கு எப்பேற்பட்ட ஆனந்தம் கிடைக்கும், அதுக்கு பேர் தத்கிருத்து நியாயம்னு பேர். எதா கிருதரஸ்மின் லோகே பவதி ததேவ பிரேத்திய பவதி, இங்க எதை எப்படி தியானம் பண்றியோ அதை அப்படிதான் அனுபவிக்க போறோம்னு இருக்கோல்லியோ, எத்பாவம் தத்பவதின்னு இருக்கோல்லியோ. அதனால இங்கேயே நிரபதிகமான ஆனந்தத்தை, நிரபிகமான ஆனந்தத்தை நான் அனுபவிக்க போறேன் அனுபவிக்க போறேன்னு பக்தி யோகம் பண்ணணும். அதான் இங்க சாதிச்சு. அப்ப இதெல்லாம் பண்ணாத ஒண்ணுமே இல்லாத கேவலம் துவயத்தை மாத்திரம் ஆச்சாரிய கடாட்சத்தினால சொன்னவனுக்கு இந்த போகங்கள்லாம் கிடைக்கிறது. இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும், முங்கே போகான் அபிஜிதன் ரூபா சேவகத்திய அர்பகாதி பிராப்தௌ பிரபவதி, பிராப்தௌ உண்மை அடைவது, பிராப்தோ பிரபவத்தின்னு சொன்னா போற மூலியம் பிராப்தோ பிரபவதின்னு சொல்றது தேசியம் திருவுள்ளம் இல்லை. ஏன்னா பெருமானுடைய பிராப்தியில, பகவத் பிராப்தியில நிறைய விஷயங்கள் இருக்கு. சாரோக்கியம், சாரூப்யம், சாமீத்யம், சாயுஜ்யம்னு நாலு விதமா அந்த பிராப்தியை பிரிச்சிருக்கேன். இந்த சாலோக்கிய சாரூப்ய சாமீபியாதிகளோட கூடினதுக்கு பேர் தான் சாயுஜ்யம், கடைசி பிராப்திக்கு சாயுஜ்யம்னு பேர். அந்த சாயுஜ்யம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும், கிடைக்க போகுதுன்னு சொல்லணும். அதனால சங்கர உபதவத்தோட சேர்த்து சம்பிராப்தோ, பிராப்தோன்னு சொல்றதே போருமா இருக்க, தொத் சம்பிராப்தவு சமயக்கு பிராப்தவு அப்படின்னு அழைக்கின்ற உன்னை அடைவதில் அப்படின்னு அர்த்தம் பண்ண சம்பிராப்தவு பிரபவதி அடைவதில் எங்களை முயற்சி செய்யும்படியாக பண்ணு வைக்கிறார்கள் யாரு தேசிகோமே தயாளு எங்க ஆச்சாரியால் இருக்காள தேவரியருக்கு தயாவான் தேவரியருக்கு தயா சாகரன் இல்லைங்கள தேவரியரை விட ரெட்டிப்பு தயவுடையவர்கள் யாருன்னா எங்களுக்கு பிரத்யக்ஷ சேஷிகளாய் எங்களுக்கு துவாரசேஷிகளாய் இருக்கக்கூடியதான எங்க ஆச்சாரியால் இப்படிப்பட்ட பரமோபகாரத்தை பண்ணி வைக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னார். இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் எங்கன்னா அதிகாரி விபாகாதிகாரத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயத்த சுவாமி சிவசாரத்தை சாதிக்கிறார். இப்படி பரமபுருஷ உபாயங்களான நிவர்த்தி தர்மங்களிலே பிரவர்த்ததான அதிகாரிகள் இருவர் அவர்களாகிறார். அத்வாரக பிரபத்து நிஷ்டனும் சத்வாரக பிரபத்து நிஷ்டனும் இது அதிகாரி விபாகாதிகாரம். அந்த பங்கியை வாசிக்கிறேன். பெருமாள் அடைவதற்கு ரெண்டு பேர் முயற்சி பண்றா, ஒருத்தர் பக்தி யோக நிஷ்டன் இன்னொருத்தர் பிரபத்தி யோக நிஷ்டன். அதுக்காக தான் ரெண்டு பேருமே பன்னாள் காமிக்கிறதுக்காக அத்வாரக பிரபத்தி நிஷ்டன் சத்வாரக பிரபத்தி நிஷ்டன் காமிச்சார். அத்வாரக பிரபத்தி நிஷ்டன்னா சுதந்திர பிரபத்தியை பண்ணக்கூடிய நம்ப உள்வா, சத்வாரக பிரபத்தி நிஷ்டன்னா பக்தி யோக நிஷ்டன். சுதந்திராங்க பிரபத்திபியாம் பிரபாவான் தத்ரவய சாவுபௌ பல சாதன பக்திபியாம் வக்தா வபிக தரிசித்தோம். எதுக்கு இந்த வித்தியாசம் அப்படின்னா ஒன்னு உபாய பக்தி இன்னொன்னு பல பக்தி அப்படிங்கறதுனால பல சாதன பக்தி அப்படிங்கறதுனால ரெண்டுக்கு வித்தியாசம்னு சார். சார் ஸ்தானம் ஸ்நானம் சப்தவிதம் ஸ்மிருதம் என்கிறபடியே யதாதிகாரம் மந்திர மானச திவ்ய வாயவியாதிகளின் துல்லிய பலங்களான ஸ்நான வேதங்களான போலே உக்த ஆச்சாரிய நிட்டையாகிற இவைகளும் உக்தி ஆச்சாரிய நிட்டை இவைகளும் பிரபத்தியில் முகபேதங்கள். இந்த பிரபத்திக்கு உக்தி நிஷ்ட ஆச்சாரிய நிஷ்ட சுனிஷ்டன்னு மூணு விதமான முகபேதம் உண்டு. இது மூணு முகபேதம் இருக்கிறனால வேற வேற நினைச்சுக்க வேண்டாம். இந்த ஸ்நானம் சப்தவிதம் ஸ்மிருதம்னு ஒரு ஸ்ரீபாஞ்சராத்திர சமீதம் சொல்றது, ஏழு விதமான ஸ்நானம் சொல்றது. அந்த ஏழு விதமான ஸ்நானத்துக்கு ஒரே பேர் ஸ்நானம் தானே பேர். அது மாதிரி இந்த இதுக்கு முகபேதத்தினால எல்லாம் பிரபத்தி தான் சொன்ன. ஆச்சாரிய நிஷ்ட பண்ணாலும் சரி உக்தி நிஷ்ட பண்ணாலும் சரி சுனிஷ்டா பண்ணாலும் இது பிரபத்தி தான் சொல்லிட்டார். இவற்றில் உக்தியாவது உக்தி நிஷ்டனா என்னன்னா ஆணுகூல்ய சங்கல்பாத்தியங்கங்களில் வைசத்தியம் இல்லாதார் அவனை ஒழிய போக்கட்டு இருக்கிற அதிகாரமும் அபேட்சித்தால் ரட்சிக்கும் என்கிற விசுவாசம் உடையராய்கொண்டு சரண் நிறைய பிரதிபூரம் பூர்ண பிரபத்தி கர்ப்பமான ஆச்சாரிய உபதிஷ்ட வாக்கியத்தாலே காதிமார் சொன்ன பாசுரத்தை சொல்லி சாருபௌமனான சரணம் புகும் முக்தரான சாமந்த குமாரர்களைப் போலே என்னுடைய ரட்சையை உனக்கே பகம் பரமாக ஏற்றிக்கொண்டு அருள வேணும் என்கை. இல்ல உக்தி நிஷ்டேன என்னங்கிறத சொன்னார். இப்ப சீசன் நதிகள்ல உக்தி நிஷ்டையில தான் பிரபத்தி பண்ணி வைக்கிறதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருந்திருக்கு. அந்த நிஷ்டையினுடைய சுரூபம் என்னன்னா ஆணுகூல்ய சங்கல்பாத்திய அங்கங்களில் வைசத்தியம் இல்லாதார். ஆணுகூல்ய சங்கல்பம் ராஜகூல்ய வர்ஜனம் முதலியதான பிரபத்தினுடைய அங்கங்கள்ல யார் யாருக்கெல்லாம் தெளிவான ஞானம் இல்லையோ அவர்கள் அவனை எழுதிய போக்கத்து. ஆனா பிரபத்தி பண்ணணும்னு தெரியும், அதுக்கு என்ன அங்கம்னுங்கிறது சரியா தெரியல. அதனால அதிகாரமும் அபேட்சித்தால் ரட்சிக்கும் என்கிற விசுவாசம் உடையராய் நாம் அபேட்சிச்சா அவன் காப்பாத்துவாங்கிற விசுவாசத்தோட சரணன் அறிய பூர்ண பிரபத்தி கர்ப்பமாக பெருமாள் இடத்துல போய் சொல்லணும். எப்படி சொல்லணும்னு தெரியாது. அதுக்காக ஆச்சாரிய உபதிஷ்ட வாக்கியத்தாலே ஆச்சாரியர் சொல்லி வைப்பார். இவாள்லாம் பெருமாள் இடத்துல திருப்பி அந்த வார்த்தையை திருப்பி சொல்லுவான். அப்ப இவாளுக்கு அந்த ஆச்சாரியன் சொல்ற சப்தங்களுடைய வாக்கியங்களுடைய அர்த்தம் தெரியாது அப்படின்னு கலங்க வேண்டாம். அதுக்கு பதில் சொல்றார், தாதிமார் சொன்ன பாசுரத்தை சொல்லி சார்வபௌமனை சரணம் புகும் முக்தனான சாமந்த குமாரர்களை போல. ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ராஜாவோட குழந்தை. அந்த குழந்தைக்கு பேச தெரியாது, அப்பாட்ட என்ன கேட்கணும்னு தெரியாது. இவனை வளர்க்கக்கூடிய தாதிகள் என்ன பண்ணுவா, அப்பாட்ட ஏறி உட்காரச்சே மகாராஜாட்ட ஏறி உட்காரச்சே இந்த விஷயத்தை கேளுன்னு சொல்லுவா. அது என்னன்னே கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா அதுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தையை கொண்டு போய் அப்பா மடியில உட்கார்ந்து நிகழ்ச்சி சார்வபௌமனான ராஜாவுடைய மடியில உட்கார்ந்து நிகழ்ச்சி அந்த குழந்தை கேட்கும். அந்த குழந்தை என்ன அனக்ஷர ரசமா அது தெளிவில்லாம மழல சொல்லால கேட்கும். அந்த குழந்தை என்ன கேட்கறதுங்கிறத சர்வஜ்ஞனான தந்த தகப்பன் புரிஞ்சுட்டு அந்த குழந்தைக்கு அபேட்சிதத்தை தலை கட்டி வைப்போம் ராஜா. இது லோகத்துல பாக்குறோமே. இதே மாதிரி ஒரு தாதிமார் மாதிரி ஆச்சாரியால் இருக்க, சாமந்த குமாரன் மாதிரி நாம் இருக்கோம், எம்பெருமான் சார்வபௌமன். சார்வபௌமன் இடத்துல தாதிமார்கள் சொல்லி வச்ச பாசுரத்தை சொல்லி நீர் எனக்கு ரட்சிக்கணும்னு கேட்டா சர்வேஸ்வரன் அதை பண்றான். இதுதான் உக்தி நிஷ்டைன்னு. பதவாக்கியாதி விற்த்தாந்த மரியாத பாலன் ஒருகால் பபதி பிக்ஷாந்தேகி என்னால் ஆட்யரான சத்துக்கள் அகத்திலே அப்போதே அபேட்சித சித்தி உண்டானா போலே கொள்ளக்குறைவலன் வேண்டிட்டெல்லாம் தரும் என்கிறபடியே பரிபூர்ண பரமோதார விஷயத்தில் இவ்வுக்திக்கும் பல அவினாபாதம் உண்டு. சரி, அப்ப இவன் இது எப்படின்னார், இது இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், இன்னொரு திருஷ்டாந்தம் சொன்னார். பதவாக்கியாதி விற்த்தாந்த மரியாதை பாலன் முருகார். ஒரு குழந்தை பிக்ஷை எடுத்து சாப்பிடுறான், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது, சொல்லாம ஆனா போய் ஒவ்வொரு ஆத்து வார்த்தையிலையும் போய் பபதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கறான், இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. ஆனா கேட்ட வார்த்தத்திலே ஆட்யரான சத்துக்கள், இத கேட்ட சத்துக்களா இருக்கக்கூடிய ஒரு பணக்காரனாயும் சத்துவா சத்தா இருக்கக்கூடிய ஒரு வெற்றி என்ன பண்ண, இந்த வார்த்தையை கேட்டோன்னு அப்போதே அபேட்சித சித்தி உண்டான அப்புறம் உடனே இந்த குழந்தைய கொண்டு வந்து சாப்பிட வேண்டிய வஸ்துக்களை என்ன வேணுமோ அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கறானோ இல்லையோ, அது மாதிரி சர்வேஸ்வரன் போய்பட்டவனா இருக்கான், ஆட்யனா இருக்கான். கொள்ள குறைவலன் வேண்டுக்கெல்லாம் தரும் என்கிறபடியே இருக்கிற பரிபூர்ண பரமோதார விஷயத்தில், பரிபூர்ணனாய் பரமோதாரனா இருக்கா சர்வேஸ்வரன் விஷயத்தில் இவ்வுக்தி மாத்திரமே பற்றாசானவர்கள் சிரத்தில். இந்த உக்தி இப்படி பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கறது மாத்திரமே பற்றாசு, வேற ஒண்ணும் நமக்கு தெரியாது, அதனுடைய பதவாக்கியார்த்தங்கள்லாம் தெரியாது. அது பாரு இருக்கிறவர்கள்தான் பாஷ்யக்காரர் என்ன, ஏனகேனாபி பிரகாரேன துவயவக்தாத்வம் கேவலம் மதியதயாதி பிரபுத்தா மாமேவ அவலோகையின் அப்பிரச்சுத பூர்வசம்ஸ்கார மனோரதா ஜீர்ணம் சுகேன இமாம் பிரகிருதியின் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபா விசிருத்தியா அப்படின்னு கத்தியத்துல ஏனகேனாபி பிரகாரேனங்கிற விஷய பாக்கியத்தை எடுத்தார் பாஷ்யக்காரனு என்று சொல்லுகிறபடியே இவ் உக்தி மாத்திரமும் உண்டறுக்க மாட்டாது சரண்யன் கிருபை. இந்த உக்தி மாத்திரத்தை கொண்டு ஆசிரியக்கிறதுக்கு தான் இதுதான் உக்தி நிஷ்டை. இப்பத்தத்தை பாப்பிய சோபி சரணாகதி சப்த பாஜகா என்றும் சரண வரணவாகியம் யோதிதா நான் பவதி தத்ர சாபி தீபூர்விகா என்றும் பிரபத்தி வாட்சியைவ நிரீட்சித்தும் பிருணே என்றும் அபியுக்தர்கள் பேசினார்கள். வரதராஜ ஸ்தவத்திலையும் ஸ்ரீரங்க ஸ்தவத்திலையும் ஆழ்வானும் பட்டரும் சாதிச்ச விஷயங்கள் எடுத்து அதுக்கு உதாரணத்துக்காக இவ் உக்தி மாத்திர அனுஷ்டானம் உடையவனும் ஆச்சார நிஷ்டையுடையவனும் நிலைகள் இரண்டையும். இப்படி உக்தி நிஷ்டைன்னு ஒண்ணு, ஆச்சாரிய நிஷ்டைன்னு ஒண்ணு, இதனுடைய நிலைகளை எடுத்து சொல்றச்சு. தவ பரோகமிதி அகார்ஷி தார்மிகை சரணவிதி வாசமுதீரிதம். ஆழ்வான் ஸ்தவ இதுல பக்தர் செய்யறங்கிறார், ஸ்தவத்துல சாதிச்சார். என்னுடைய பெரியவாள் எங்க ஆச்சாரியாள் உனக்கு உம்மை வந்து உம்மா என்ன அடையன தேவரீருக்கு பரமாக சமர்ப்பித்தார்கள், நானும் தேவரீருக்கு சரண்யன் சரணம் சரணம் நான் வந்து தேவரீருடைய வஸ்து அப்படிங்கறத நானும் சொன்னேன். அப்ப ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தி உக்தி நிஷ்டா பிரபத்தி ரெண்டையும் சொன்ன தம பரோகம் இது அகாரி தார்மிகை சரணமிதி வாச முதீரிதம் இது தசாட்சிகம் அப்படி நியதன் அத்தியமாம் குருபரம் தவரங்க துரந்தர. இப்படி நான் தனியா சொல்லல, இத்தனை ஆச்சாரியில முன்னிட்டு சொல்லிருக்கேன், அதனால தவபரம் இது குரு உமக்கு பரமாக என்ன ஆக்கிக்கணும் ரங்க துரந்தரன்னு பிரார்த்திச்சார் என்று சேர்த்து நிறுத்தித்தார். இதில் மிகுதி காட்டுகிற அபிசப்தத்தாலே ஒன்றொன்றே அமையும் என்று சூச்சி. அதனால இங்க அபின் தவபரோகம் தவபரோகம் இத்திய பாசையர் தீரித்தம் புல்லியர் தவபரோகம் அகாரிஷீஹி தார்மிகைஹி சரணமிப்பி வாச முதீரிதம் அப்படிங்கிற சப்தம் என்ன பண்றது, இதுல உக்தி நிஷ்டையோ இல்ல ஆச்சாரிய நிஷ்டையோ இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போறும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அபிசப்தம் இருக்கு அப்படின்னு. இது ஒண்ணு உக்தி நிஷ்டா விஷயத்த சொன்னார். இனி ஆச்சாரிய நிஷ்டா விஷயத்த சொல்றார். புத்திர பிரேஷ்ய ததாசிஷ்யா இத்தேவஞ்ச நிவேதகே என்று சாண்டில்ய ஸ்மிருத்தியாதிகள் சொல்லுகிறபடியே ஆச்சாரியனுடைய ஆத்மாத்மீய வரசமர்ப்பணத்திலே தானும் அந்தர்பூதன். சரி, இங்க இது எப்படின்னா இவன் ஆச்சாரியன் அத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலதம் ததா நமம ஸ்ரீபத தேவேதி மா மதியஞ்ச நிகலம் சேதனா சேதனாத்தகம்னு ஒருத்தன் பிரபத்தி பண்றச்சே ஆச்சாரியன் பண்றச்சே மதியங்கிற சப்தத்தினால அபிமதம் யாரு அப்படின்னா இந்த சிஷ்யன். அதனால ஆச்சாரியன் பிரபத்தி பண்றதுக்குள்ளே அதுக்குள்ளே மதிய சப்தேன்னு அந்தர்பூதனா இந்த சேதனன் பண்றானே அந்த சரணாகதிக்கு ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தின்னு பேர். மதியத்வேன அபிமதசிய சேதனசிய கோத்திரஸ்ய அமுக கோத்திரஸ்ய சர்மனஹா அப்படின்னு அங்க பிரபத்தி பண்ணி வைப்பா ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தியில என்று தானும் அந்தர்பூதம். அதுல என்ன அப்படின்னா, முக்தி நிஷ்டைக்கும் சுனிஷ்டைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, ஆச்சாரிய நிஷ்டைக்கு என்ன வித்தியாசம் தான், சித்திர் பவதிவா நவே நேதி சம்சயோச்சுத சேவினாம் ந சம்சயோத்ர பத்பக்த பரிசர்ய ரதாத்மனாம். பெருமாளிடத்துல சொல்ற வார்த்தைகள் இல்ல நேர நாம் ஆச்சாரியன் மத்தியத்துல ஆச்சாரியன் சொல்லி சொல்ற வார்த்தைகள்ல சித்தி, இந்த சர்வ நிச்சயமா சித்தி ஏற்படும், அதுக்கு ஏற்படாம போகலாமோன்னு சில சந்தேகங்களுக்கு சில இடங்கள்ல நம்மளுடைய பிரபலமான பாப்பங்கள் இருந்ததுன்னா சர்வேஸ்வரன் சொல்ல ஒரு க்ஷணம் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் உண்டு முக்தி நிஷ்டைக்கு. சர்வ நிச்சயமா அப்படி நடக்காது, பெருமாள் யோசிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு அவகாசம். இப்ப ஏற்பட்ட கணக்க பாவத்தை பண்ணிட்டு வந்து இன்னைக்கு ஆச்சாரியன் முகேன பிரார்த்திக்கிறானே இவனுக்கு நாம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க தோணும், ஆனா ஆச்சாரிய நிஷ்டையில அப்படி கிடையாதுன்னு நசம்சயோத்திர பிரபக்த பரிசரியா ரதாத்மனாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன் என்கிற கணக்குல ஆச்சாரிய நிஷ்டனுக்கு கைமுத்திக நியாயத்தாலே பல சித்தியில் சந்தேகமில்லை. அதனால ஆச்சாரிய நிஷ்டனுக்கு சர்வ நிச்சயமா பலன் உண்டு. உக்தி நிஷ்டன் விஷயத்துல ஒரு க்ஷணம் பெருமாள் யோசிக்கிறதுக்கு அவகாசம், அதனால யுக்தி நிஷ்டா பிரபத்தி பண்றவாளுக்கு மோட்சம் இல்லையாங்கிற விசாரம் எனக்கு இல்ல, சர்வ நிச்சயமா மோட்சம் உண்டு. ஏன்னா கீழே அந்த தாதிமாறு பேசி வைத்த பாசுரத்தை கொண்டு சாமந்தகுமாரன் ராஜாவை அனுகமா போலேன்னு காமிச்ச திருஷ்டாந்தத்தினால உண்டு. ஆனா அந்த அவகாசம், இந்த இதுக்கு ஒரு அவகாசம் உண்டு. அன்னைக்கு குழந்தை ரொம்ப விஷமம் பண்ணிட்டான், விஷமம் பண்ண குழந்தை ராஜாவுக்கு ரொம்ப ஹிம்சையை கொடுத்துட்டான். அந்த குழந்தை வந்து கேட்டதுன்னா அப்ப ஒரு லட்சம் இந்த பையன் இவ்வளவு விசா பண்ணானே இப்பவே கொடுக்கணுமா அவனுக்குன்னு யோசிக்கிறதுக்கு இடம் உண்டோ இல்லையா? அதனால அதுல இடம் உண்டு, இதுல இடம் இல்லேன்னு ஆச்சார நிட்டைக்கும் முக்தி நிட்டைக்கும் உள்ள வித்தியாசத்தை சாதிச்சேன். ஒரு மலையில் நின்றும் ஒரு மலையிலே தாவும் சிம்மம் சரீரத்தில் ஜந்துக்களைப் போல பாஷ்யக்காரர் சம்சார லங்கனம் பண்ண அவரோடு உண்டான குடல் துவக்காலை நாம் உத்தீர்ணராவதோ என்று முதலே ஆண்டான் அருளி செய்த பாசுரம். இதுக்கு அழகா முதலே ஆண்டான் சாதிச்சதான ஒரு ஐதிஹியத்தை காமிச்சார். ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு சிம்மம் தாண்டி போறது, அந்த திருமேனில சிங்கத்தினுடைய உடம்புல ஒட்டுக்கூடியதான உன்னி முதலியதான பூச்சிகளுக்கு அந்த மலையை தாண்டதுங்கிறது ஆகாத காரியம், முடியாத காரியம், ஆகாத காரியம் இல்ல முடியாத காரியம், அசத்தியமான காரியம். ஆனா ரொம்ப அனாயாசமா இந்த சிம்மத்தினுடைய திருமேனில ஒட்டின்றிருக்குங்கிற காரணத்தினாலேயே அது தாண்டிடுறது. அது மாதிரி பாஷ்யக்கார திருவடி அவலம்பனம் பண்ணி ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தி பண்ணா அந்த அவலம்பனத்தினாலேயே தாண்டி விடலாம் அப்படின்னு முதலே ஆண்டான் சாதிச்சாரம். என்ன, ஒரு மலையில் நின்றும் ஒரு மலையிலே தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்களைப் போல பாஷ்யக்காரர் சம்சார லங்கனம் பண்ண, பாஷ்யக்காரர் தாண்டினாரோ இல்லையோ, அதனால இது ஒரு காரணமா காமிக்கிறார் ஏகதேசிய. இப்படி முதலே ஆண்டானுடைய வார்த்தை இருக்கு, அதனால பாஷ்யக்காரரே சரணாதி பண்ணிட்டார், நாம் ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை. அப்ப பாஷ்யக்காரரே சாப்பிட்டுட்டார், நாம ஒண்ணு சாப்பிட வேண்டாம் இருக்கலாம் மூலியம், உபவாசம் இருக்கலாம் மூலியம். பாஷ்யக்காரரே வேஷ்டி கொடுத்த காஷாயம் கொடுத்துட்டா வஸ்திரம் கொடுத்துட்டா நம்ம ஒண்ணு வஸ்திரம் கொடுத்துக்கலாம் நக்னா போலாம் மூலியம். அப்ப பாஷ்யக்காரர் பண்ணாருங்கிறதுனால நம்ம பண்ண வேண்டாங்கிறது இல்ல, அவருடைய திருவடியை ஆசிரியக்கணுங்கிறது உத்தேசம் இல்லைங்கள, நாம் நமக்கு செய்ய அவர திருவடியை புடிச்சுக்கணுங்கிற பிரயத்தனம் நாம தானே பண்ணுவோம். அந்த சிங்கம் வாயாளு கவியா முதுகுல போட்டுக்குமான, அந்த திருவடி அந்த சிம்மத்தினுடைய திருவடியை புடிச்சுக்க வேண்டியதான பிரயத்தனம் நம்ம பண்ணித்தானே ஆகணும். அப்ப அதுக்கு வேண்டிய காரியத்தை நாம் பண்ணதான, அப்ப எப்படி பார்த்தாலும் பிரபத்தி நம்மளால அனுஷ்டிக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்த சித்தாந்தம். இந்த வாக்கியத்தை கொண்டு பிரபத்தி பண்ண வேண்டாம்னு ஏகதேசிய அபிப்பிராயமா இருக்கு, அதுக்கு இப்படி சித்தாந்தம். உத்தீர்ணாவதோ என்று முதலியாண்டான் செய்தருடைய பாசம், இதை கொண்டுதான் இதெல்லாம் திருவுள்ளத்தை வச்சுன்னுதான் சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், அந்தோ நந்த கிரகண வசபோயாதி ரங்கேசியத்வது உங்குர் நவுகா புகர நிகிதோ நீயதே நாவிகேன பும்கே போகான விஜதந்திரபா சேவக சர்பகாதி புத்தம் பிராப்தோ பிரபபதி ததா தேசிகோ மேதையாளு என்று ஞாச தலகத்திலே சொன்னோம். இதெல்லாம் மனசுல வச்சிருந்துதான் இந்த ஆச்சார நிஷ்டையினுடைய வைபவத்தை மனசுல வச்சிருந்துதான் நான் ஞாச தலகத்துல இந்த ஸ்லோகத்தை சொன்னேன் அப்படிங்கிறத தேசிகன் தன்னுடைய ஸ்லோகத்துக்கு தானே அதை வந்து அறுதிடுறான். இதுக்காக சொன்னேன் இந்த ஸ்லோகத்தை அப்படிங்கறத நிர்தாரணம் பண்றார் சீமசாரத்துல. அந்த ரீதியா அவருக்கு ஆச்சாரிய நிஷ்டையினுடைய ஒரு வைபவத்தை இந்த ஸ்லோகம் சொல்றதாக அமைஞ்சிருக்கு. அந்தோ நந்த கிரகண பசபோயாதி ரங்கேஷகத்வது பங்குர் நௌகா புகர நிகிதோ நீயதே நாவிகேன புங்கே போகான அபிதந்திர சேவக சர்வகாதி தொத்சம் பிராப்தோ பிரபவதி ததா தேசிகோ மே தயாளு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.